தந்து வர கண்டேன் அதை நான் வாங்கி கவிதை செய்து கொண்டேன். Thank you. செய்து கொண்டேன். கண்களை தொலைத்து விட்டு கைகளால் துடாவி கண் விழிப்பேன்.